أوريون ساوند تريو. دانا عيد الليلي حبيبي والليلي دانا عيد الليلي ما جاتش قاع في بالي دانا عيد الليلي حبيبي والليلي دانا عيد الليلي ما جاتش قاع في بالي عمري Sans de rail dans laquelle je plane, j'ai battu le stress et le mal de crâne. Moi j'ai rien d'exceptionnel. N'écoute pas les gens de quoi ils se mêlent. On a traversé les tempêtes de vents et marées. J'ai commis des erreurs, mais je reste un homme de lady. Yeah. Hey ya, hey ya. Oui, le mot qui a l'air en mêlée. Hey ya, hey ya. Et on prélou les chimies. Hey ya, hey ya. Just got me ready.